நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ காதல் காதல் பிறந்ததோ கொஞ்சம் காற்றில் மயங்கியே கொஞ்சம் மேலே பறந்ததோ மாலை வேளை வேலை காட்டுதோ என் மூளை வானம் ஜுவாலை மூட்டுதோ நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ காதல் காதல் பிறந்ததோ மயங்கியே கொஞ்சம் மேலே பறந்தது மாலை வேளை வேலை காட்டுது என் மூளை வானம் ஜுவாலை மூட்டுது என் நிலாவில் என் நிலாவில் ஒரு மின்சாரம் தூவுதோ என் கனவில் என் கனவில் உன் பிம்பத்துகள் இன்பங்கள் பொழிகையில் இறந்ததோ கொஞ்சம் காற்றில் மயங்கியே